சத்நாமம் ஸ்ரீ வாஹேகுரு சாஹிப் ஜீ பிலாவல் மொஹல்லா பஞ்சவா சிமர் ஹோ கல்யாண மிட்டியோபாத பயா சுக அந்தர் ஜாமி சிமரியா ஜா கோவிந்த சிமர் ஹோ கல்யாண மிட்டியோபாத பயா சுக சச்ச அந்தர் ஜாமி சிமரியா ஜான ரஹம் ஜிஸ்கே ஜிய தேன கியே சுகலே பகத ஜனா கௌ சாச்சதான தாசே அப்னே கீ ஆபே ரக்கி பஞ்சன ஊபர் கரதே மான பை மித்ராய மிட்டி புராய துருஷ்ட தூத ஹர காட்டே ஷான சுக சஹஜ ஆனந்த கனேரே நானக ஜீவன் ஹர குண வகான பை மித்ராய மிட்டி புராய தூத ஹர காட்டே ஷான சுக சஹஜ ஆனந்த கனேரே நானக ஜீவ ஹர குண வகான கால்சா வாஹே குரு ஜி கீ ஃபதஹே பிலாவல் மொஹல்லா பஞ்சவா கோவிந்த சிமர் ஹோவா கல்யாண மிட்டி ஓபாத பயா சுக சாச்சா பந்தர் ஜாமி சிமரியா ஜான